அன்னக்கிளி அன்னக்கிளி அத்தவெத்த வண்ணக்கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்க வசதி எப்படி முன்னழகு மூச்சு வாங்கி நிற்குதடி ஓம் பின்னழகு வித்தங்கொள்ள வைக்குதடி நீ எந்த ஊரில் வாங்கி வந்து இந்த சுப்பு பொடி அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச குட்டுக்குள்ள இடம் இருக்க வசதி எப்படி